கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை, காத்திருந்தால் பெண் கனிவதில்லை. ஒரு முகம் மறைய மறுமுகம் தெரிய கண்ணாடி இதயமில்லை. கடல் கை மூடி மறைவதில்லை, கண்ணாடி இதயமில்லை. கடல் கை மூடி மறைவதில்லை. காற்றில் இலைகள் பறந்த பிறகும் இளைய தடுமைகள் அழிவதில்லை. காயம் ஊறு கண்ட பிறகும் உன்னை உள் மனம் மறப்பதில்லை. பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை, காத்திருந்தால் பெண் கனிவதில்லை.